इत्थं करीष दुरपन्नव दिव्य भव्य रूपान्वितस्य विबुधादि विभूति साम्यात् केचिद् विचित्र चरितान् भवतोऽवतारान् सत्यान् दया परवशस्य विधन्ति सन्तः। 26वां पद्यम் இதுல அர்ச்சயா அவதாரம் பண்றான் எம்பெருமான். விபவத்துல வந்த அவதாரங்களை அர்ச்சயா நம்ம கொண்டாடுறோம், அவைகளையும் கொண்டாடுறோம். 22, 23, 24, 25 கிரமேண வராக அவதாரம், நிஜம் அவதாரம், வாமன் அவதாரம், கூட தெரிவிக்கிற அவதாரம் அதிலே சேர்ந்தது, அப்புறம் ராமாவதாரம். இப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் எம்பெருமான் பண்றான். எதுக்கு பண்ணணும்னு கேட்டா அவனோட தயை தான் அதுக்கு காரணம். பூபார அவதரனாயன்னு பாஷ்யகாரர் சாதிக்கிறார். பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக, பூமிக்கு எதனால பாரம் ஏற்படுதுன்னு சொன்னா அதர்மம் ஓங்கிறதுனால பாரம் ஏற்படுறது. சாதுக்கள் கஷ்டப்படுச்சு, பூமிக்கு பாரமானது அதிகமாகுது. அப்ப எம்பெருமானுக்கு தயை ஏற்படுறது, சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும்னு. அப்ப சாது பரித்ராணம், அதுக்கு இன்சிடென்டலா சாதுக்களுக்கு எதிரியா இருக்கிறவால அழிக்கிறது. இப்ப இதுக்குதான் அவன் அவதரிக்கிறான். இப்ப எம்பெருமானுடைய அவதாரத்திலையும் அவன் அந்த திவ்ய மங்கள சொரூபத்தை விடுறதில்லை. அப்ப இதுவும் திவ்ய மங்கள, இந்த அவதாரங்கள் உண்மைன்னு சொன்னா இந்த அவதாரங்களுக்கு பேசிஸா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுவாபாவிகமா இருக்கக்கூடிய சொரூபமும் உண்மை. இதையே சுவாமி இந்த பத்தியத்துல சாதிக்கிறாருன்னா, அத்வைத சம்பிரதாயத்துல சகுண பிரம்மமானது மாயையினுடைய ஒரு எஃபெக்ட். மாயை போயிடுத்துன்னா பிரம்மம் நிர்குணமா இருந்துருக்கு, அதுக்கு எந்த விதமான ரூபமோ சொரூபமோ எதுவும், எந்த ஆகார குணங்கள் எதுவும் கிடையாது. அப்ப அதுவே கிடையாதுன்னு சொல்றப்ப அந்த அவதாரங்கள்லாம் அவளால வந்து உண்மைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அவ ஒத்துக்கிறாளோ இல்லையோ, அவ சித்தாந்தம் பிரகாரம் எல்லாமே மாயாஜாலம் தான், ஒரு இந்திரஜாலம் மாதிரி தான். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் பிரம்மம் எப்பயுமே சகுணம், ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு கூடியவன், அவனுக்கு எப்பயும் திவ்ய மங்கள ஒரு பவ்யமான சொரூபம் உண்டு. ரூப ஸ்வரூப ரூப குண விபவ எல்லாம் ஒத்துண்டிருக்கோம் நம்ம. அதே மாதிரி அவன் எந்த அளவுக்கு சத்தியமோ அவனுடைய அவதாரங்களும் சத்தியம். அந்த அவதாரத்துக்கு பேசிஸ் அல்லது ஹேத்து அவனுடைய தயை. இத கேச்சித் சந்தகா, இத சில ஞானிகள் அல்லது சில சாதுக்கள் தான் இத வந்து உணர்ந்து அறிகின்றனர்னு இந்த பத்தியத்துல சாதிக்கிறார். கரீஷன்ற பதம் போட்டிருக்கார், சம்போதன பதம். கரிகிரி நாதனே, கிரியாபதம்னு கேட்டா விதந்தி. விதந்தினா அறிகின்றனர். விதுன்ற தாதுக்கே அறிதல், வேதனம்னா அறிதல் அர்த்தம். விததி விததா விதந்தி. யாரு? சந்தகா, சந்தகன சாதுக்கள். சன் சந்தோ சந்தகன், சத்துன்னு சொல்லுவோம், சன் சந்தோ சந்தகன். சாதுக்கள் அறிகின்றனர். எல்லா சாதுக்களமானு கேட்டா கேச்சித், கேச்சித் சொன்னா அந்த சித்துன்ற ஒரு பார்ட்டிக்கல் அது, அந்த பார்ட்டிக்கலை வந்து கிம் சப்தத்தோட சேர்க்கச்சு ஒரு சிலன்ற அர்த்தத்தை கொடுக்கும். கஷ்டித்னா யாரோ ஒருத்தர், கேச்சித்னா சில அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். அப்ப கேச்சித் சந்தகம் சொன்னா சில சாதுக்கள் அறிகின்றனர். என்ன அறிகின்றனர் கேட்டா சத்யான் இதி விதந்தி. சத்யான்னா உண்மையானவைகள் என்று, சத்தியம் சத்தியோ சத்தியானு. எவற்றைனு கேட்டா விசித்திர சரித்தான் அவதாரான், விசித்திரமான சரித்திரங்களை உடைய. விசித்திர சரித்தான்னு சொன்னா அதுவும் தித்யா பக்தி பகுவச்சனம். விசித்திரமான சொன்னா புரிந்து கொள்ள முடியாத அல்லது மிகவும் அற்புதமான சரித்திரங்களை, சரித்திரங்களை உடைய அவதாரான், அவதாரக அவதாரம் அவதாரோ அவதாரான், அவதாரங்களை, இதுவும் தித்யா பக்தி பகுவச்சனம். அவைகளை சத்யான் இது விதந்தி, அப்படிப்பட்ட உன்னுடைய அற்புதமான சரித்திரங்களை உடைய அவதாரங்களை சில சாதுக்கள் உண்மை என்றே அறிகின்றனர். இதுல யாரு முதலன்னு பார்த்தா நமக்கு எவிடன்ஸ் வச்சு பார்க்கச்சே அது சுவாமி நம்மாழ்வார் தான். போய் நின்ற ஞானமும் புல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் மின்னின்ற நீர்மை இனியாம் உராமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேனு திருவிரத்தில் சாதிக்கிற முதல் பாசுரம். இன்னின்ற நீர்மை இனி யாம் உராமை, இந்த பிறப்பு போகணும் ஜீவராசிகளுக்கு, இவைகளை உத்தரணம் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தான்னு சாதிக்கிறார். எந்தெந்த ஜென்மம்னா நீ எடுத்த, மீனா வந்த, மத்சியமா வந்த, கூர்மமா வந்தன்னு அப்படி எம்பெருமான அங்க கொண்டாடுறார். அப்ப இந்த சந்தக லிஸ்ட்ல முதல்ல ஆழ்வார் இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப எப்படிப்பட்ட இந்த விசித்த சரிதான்னு கேட்டா, விபூதாதி விபூத ஆதி விபூதி சாம்யாத். அதாவது எம்பெருமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் அவனுக்கு விபூதி, அவனுடைய சொத்து. அது யாருன்னு கேட்டா தேவர்கள்ல இருந்து. விபூத விபூதன்னு சொன்னா தேவர்கள், தேவன். விபூத நாயக்கன்னு தேவநாயக்கனுக்கு பெயர். விபூத ஆதிபதம் போட்டதுனால அவளுக்கு கீழே வரக்கூடிய என்னென்ன ஜீவராசிகள் உண்டோ எல்லாமே, பிரம்மா முதல் சம்பபரியந்தம். இப்ப விபூத ஆதி விபூதி சாமியாத்னா அவைகளோடு ஒன்றா வரான். இப்ப மனுஷனா அவதரிச்சான்னு சொன்னா ராமன்னு சொன்னா ராமனை பார்க்கறதுனால யாருக்கும் தெரியப்படுதில்ல. அப்ப மனுஷனோட மனுஷனாவே வந்து அவதரிக்கிறான். அவனோட பராக்கிரமத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒழிய மனுஷனாவே அவதரிக்கிறான். அது மாதிரி ஒரு மத்சியமா அவதரிச்சான், கூர்மமா அவதரிச்சான், வராகமா வந்தான். அப்படி அவைகளோட ஒரு ஒற்றுமையை கொண்டு அந்த விசித்திரமான ஒரு சரித்திரங்களை உடைய அவனுடைய அவதாரங்களை யாருடைய பவதகன சதிச்சர் உன்னுடைய உன்னுடைய உன்னுடைய பவதகன சொன்னா ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் ஆறாம் வேற்றுமை. இப்ப எதுக்காக நீ அவதாரம் பண்ணுன்னு கேட்டா தயா பரவசிய. எம்பெருமான் சுதந்திரம்தான், இருந்தாலும் அவனோட தயைக்கு அவன் பரவசனா இருக்கான். அப்ப தயைக்கு வசப்பட்டு தயா சதத்துல அந்த தயை அப்படி கொண்டாடுறார். துயா வினா பூதாக தோஷா பவேயுன்னு சதிக்கிறார். தயாதேவியே நீ இல்லாட்டி எம்பெருமானுடைய இந்த ஞானம் என்ன, பலம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாமே தோஷமா போயிடும் எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட தயையை முன்னிட்டு அப்படிப்பட்ட தயாதேவிக்கு பரவசனா எம்பெருமான் இருக்கான். அவனுடைய கருணைக்கு அந்த கருணைக்கு வசப்பட்டு எம்பெருமான் என்ன பண்றான், பவதஹ உன்னுடைய அவதாரங்கள் சாதிக்கிறார். சரி, உன்னுடைய அவதாரங்கள் உண்மை, நீ எப்படின்னு கேட்டா துரபன்னவ திவ்ய பவ்ய ரூபான்விதஸ்ய பவதஹாக்கு இது விசேஷனம். துர் அபஹ்னவ துரபன்னவ அபஹ்னவன் சொன்னா போக்கடிக்கக்கூடிய அல்லது மறைக்கப்படக்கூடிய அர்த்தம். துர்ன்ற ஒரு உபசர்க்கம் சேர்ந்ததுனால கஷ்டம், போக்கடிக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத, இல்லைன்னு மறுக்க முடியாத அப்படிப்பட்ட திவ்ய பவ்ய ரூப அன்விதஸ்ய. திவ்யன்னு சொல்லிச்சு சுத்த சத்வம், திவ்யம்னாலே திவி பவம் மேல இருக்கு, பூமி பிராகிருத சம்பந்தம் அற்றது. பவ்யன்னு சொன்னா வெறும் திவ்யம் மாத்திரம் இல்ல, மங்களம், மங்களகரமான ஒரு திருமேனி. ரூபன்னு சொன்னா திருமேனி, சொரூபம் மாத்திரம் இல்ல ரூபமும் உண்டு. அன்பித்தக அன்பித்தகன்னு சொன்னாலே உடையன்னு அர்த்தம், சேர்ந்த கூடிய. அன்பித்தஸ்யன்றது இப்ப ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். அப்ப துரபன்னவ திவ்ய பவ்ய ரூபான்வித்ய பவத்தஹ, அதுக்கு மேல விசேஷனம் போட்டுந்தார் தயா பரவசிய. எல்லாம் இருந்துட்டு போட்டோம், தய இல்லாட்டி அவதாரம் இல்ல. அதனால தயா பரவசிய பவத்தஹ விபுதாதின்னு மேல போறது. யுத்தம்னு சாதிச்சார், யுத்தம்னா இப்படி மேற்கோளா காட்டி அந்த நான்கு அவதாரங்கள், அதுல விசித்திரமான லீலைகள்லாம் பண்ணா. இப்படி இப்படிப்பட்ட நான்கு அவதாரங்கள் மேல மேற்கோள் காட்டி துரபன்ன திவ்ய பவ்யன்னு மேல பத்தியமானது போறது. உள்ளது அண்மையத்தை பார்த்தோம்னா கரீஷ இத்தம் துரபன்னவ திவ்ய பவ்ய ரூபான்விதஸ்ய தயாபரவசஸ்ய பவதஹ விபுதாதி விபூதி சாம்யாத் விசித்திர சரிதான் அவதாரான் கேசித் சந்தஹ சத்யான் விதந்தி. கத்திகிரி பெருமானே இத்தம் இவ்வாறு காணப்பட்ட நான்கு அவதாரங்கள், அதுல துரபன்னவ திவ்ய பவ்ய ரூபான்விதஸ்ய. துரபன்னவன் சொன்னா மறுக்க ஒண்ணாத, இல்லைன்னு சாதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திவ்யமான பவ்யமான மங்களகரமான ஒரு ரூபம், ஒரு திருமேனியை, திருமேனியோடு கூடியவனுடைய தயா பரவசிய தயைக்கு ஆட்பட்டவனான பவதா உன்னுடைய விபூதாதி விபூதி சாம்யாத்து. அதாவது தேவர்கள் என்ன, அதற்கு கீழே வரக்கூடிய ஜீவராசிகள் என்ன, அவைகளோடு ஒன்றாய் நீ பிறக்கிற. அப்ப அவைகளை மாதிரியே ஒரு ஒற்றுமை இருக்கு உனக்கு. அதுல விசித்திர சரித்தானு, விசித்திர சரித்தானு சொல்லிச்சு, அந்த விசித்திரமான சரித்திரங்களை உடைய அவதாரான், அந்த அவதாரங்களை கேசித் சந்தகா சில சாதுக்கள் சத்தியான் இது விதந்தி உண்மை என்று அறிகின்றனர் சாதிக்கிறார். இதுதான் 26வது பத்தியத்துடைய அர்த்தமானது.